கன்னத்தில் குழியழகு கார்கூந்தல் பெண்ணழகு கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு கன்னத்தில் குழியழகு கார்கூந்தல் பெண்ணழகு கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு கன்னத்தில் குழியழகு கார்கூந்தல் பெண்ணழகு நடையழகு முதுமைக்கு நரையழகு கள்வர்க்கு இரவழகு காதலர்க்கு நிலவழகு நிலவுக்கு கரையழகு பறவைக்கு சிறகழகு நிலவுக்கு கரையழகு பறவைக்கு சிறகழகு அம்மைக்கு கூணழகு அன்னைக்கு சேயழகு கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு கன்னத்தில் குழியழகு கார்கூந்தல் பெண்ணழகு கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு கன்னத்தில் குழியழகு கார்கூந்தல் பெண்ணழகு கீற்றழகு ஊருக்கு ஆறழகு ஊர்வலத்தில் தேரழகு ஊருக்கு ஆறழகு ஊர்வலத்தில் தேரழகு தமிழுக்கு அழகு தலைவிக்கு நான் அழகு கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு கன்னத்தில் குழியழகு கார்கூந்தல் பெண்ணழகு கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு கன்னத்தில் குழியழகு கார்கூந்தல் பெண்ணழகு கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு கன்னத்தில் குழியழகு கார்கூந்தல் பெண்ணழகு